ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ಪು ಕರ್ಮಾಕಳಿ ಪತ್ರಿ ಸಲ್ಲುಂ ಬಳದು நாம் செய்த நல்ல செயல்கள் நம்மை மீண்டும் நல்ல செயல்களை செய்ய வைக்கின்றன. தீய செயல்கள் தீய செயலில் இழிய பண்ணுகின்றன என்று சொன்னோம். இந்த செயல்கள் எல்லாம் இந்த கர்மாக்கள் எல்லாம் எப்படி பலன் கொடுக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். கர்மாக்கள் நேரடியாக பலன் கொடுக்க வல்லவையா என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்பதே ஆகும். கர்மாக்கள் தானே பலனை கொடுக்காது. ஏன்னு கேட்டோம்னாக்க அதுக்கு ஒரு காரணம், கர்ம பலன் கொடுக்கறதுன்றது சேத்தனத்தால தான் பலனை கொடுக்க முடியும். அச்சேத்தனமாக இருந்துருக்கிற வஸ்துக்களால் பலன் கொடுக்க முடியாது. எந்த வஸ்துவை வேணா எடுத்துக்கோங்க, அச்சேத்தனம் பலன் கொடுக்காது, சேத்தனம் தான் பலத்தை கொடுக்கும். ஒன்று, அதோடு மாத்திரமில்லை ஒரு பலனை குறித்து ஒரு செயலை செஞ்சோன்னாக்க இது உடனே அந்த கர்மாவனால பலன் வருதா இருந்தாக்க இந்த கர்மா முடிஞ்ச உடனே பலன் வரணும், அது வரல. இப்போ ஒரு பாருங்க, நம்ம சுவிட்ச் போட்டோமோனா லைட் எரியிடுது. அந்த மாதிரி யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே சொர்க்கம் வருமா? சொர்க்கத்துக்கோ சொர்க்க ரூப பலத்துக்காக ஒரு யாகம் பண்றோம்னாக்க யாகம் பண்ணி முடிஞ்ச உடனே அது வரதா? வரல. யாகம் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு இவனுடைய தேகாவசானத்துல அவனுக்கு சொர்க்க ரூப பலன் வரணும். இந்த தேகாவசானத்துல வருதோ, இந்த தேகத்தினுடைய முடிவுல வருதோ, இல்ல எந்த தேகத்தினுடைய முடிவுல வருதோ அது தெரியாது நமக்கு. ஆகையால இப்போ இது கர்மா ஒரு க்ஷணத்தில் முடிஞ்சு போயிடுது, பலமோ எப்பவோ வரப்போறது. அது வரைக்கும் இந்த கர்மாவே இருக்குன்றதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அனுவர்த்திக்கலாம். ஏன்னா இது முடிஞ்சு போயிடுது. அப்போ இது இல்லை, அப்போ பலனுக்கு காரணமாக என்ன இருந்துருக்கு என்று பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்றார். மீமாம்சுக்கள்லாம் என்ன சொல்றாருனாக்க, நம்ம யாகம் பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், இதனால ஒரு அபூர்வம்னு ஒன்று உண்டாருது. இந்த செயல் முடிஞ்ச உடனே அபூர்வம்னு ஒன்று உண்டாருது. அந்த அபூர்வம் அப்படியே இருந்துருக்கு, அது எந்த சமயத்தில் பலன் கொடுக்கணுமோ அந்த சமயத்தில் பலனை கொடுக்கறது என்றெல்லாம் சொல்ற. ஆனால் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் கர்மா எப்படி பலன் கொடுக்கறதுன்றதுக்கு ஆச்சரியமாக சொல்லுகின்றார் எம்பெருமானார் பலாதிகரணம் என்கிற ஒரு அதிகரணத்தில். ஐகமான பலனாக இருக்கட்டும், அல்லது மோட்சரூபமான பலமாக இருக்கட்டும், சொர்க்காதி பலமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்தந்த கர்மாவால் வருதுன்னு சொன்னா கூட அந்த கர்மாவால் நேரடியாக கொடுக்க முடியாது. நாம நல்ல காரியத்தை பண்ணமானாக்க இந்த நல்ல காரியத்தினால எம்பெருமானுடைய திருவள்ளம் உகக்கும், அந்த திருவள்ளம் உகந்து நமக்கு நல்லதை அவர் கொடுப்பார். ஒன்று, நாம தீய செயலை செய்தோமானால் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாவோம். ஆகையால மேலும் மேலும் நாம தீய செயலையே இழிபவர்களாக ஆவோம். ஆகையால நாம செய்யற செயல்னால எம்பெருமானுக்கு ஒரு அனுகிரக சங்கல்பமோ நிகிரக சங்கல்பமோ ஏற்படும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பமோ நிகிரக சங்கல்பமோ தான் வந்து பலன், அதாவது நமக்கு உண்டான நல்லது கெட்டதுன்ற பலனை ஏற்படுத்துறது. ஆகையால கர்மா என்ன பண்றது, இது நேரடியா பலன் கொடுக்கறது இல்ல, நம்மளுடைய வினைகள் எம்பெருமானுக்கு அனுகிரக சங்கல்பத்தையோ நிகிரக சங்கல்பத்தையோ ஏற்படுத்துறது. அனுகிரக சங்கல்பத்தினால நல்ல பலன் கிடைக்கிறது, நிகிரக சங்கல்பத்தினால கெட்ட பலன் கிடைக்கிறது. கெட்டன்றது நல்லது கெட்டதுன்றது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கு, வாஸ்தவமா ஒண்ணு பார்க்கணும். ஆனா எம்பெருமான் அவரிடத்துல இப்போ அவர் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறவராக இருந்துருக்கார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அன்கண்டிஷனலா ரட்சகராக பெருமாள் இருந்திருந்திருக்க இருந்தருள் இருக்க, சர்வரட்சகராக பெருமாள் இருந்திருக்கு. அப்படிலாம் இருக்கச்சே நமக்கு ஒரு கஷ்டம்னாக்கா அவர் அதை பார்த்துட்டு இருப்பாரா என்றெல்லாம் கேள்வி வரும். ஆனாலும் கூட அந்த பெருமாள் ஒரே ஒரு விஷயத்தை தான், இயல்பாகவே கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தாலும் கூட ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தை நீ நம்மளிடத்திலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிற, ஒரு எண்ணத்தை எதிர்பார்க்கிற, பெருமாள் நம்மளை ரட்சிக்க வேணும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் எதிர்பார்க்கிறார். அது சொல்லியாச்சுன்னா போறோம், நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருமாள் மீதி காரியம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆகையால அந்த மாதிரி இருந்தால்தான் பெருமாளுக்கு வைஷம்ய நைர்கிருண்யம் என்று, அதாவது பட்சபாத்தம் இல்லாமல் இருக்கிறதோ, ஒருவரிடத்துல பரிவு மற்றொருவரிடத்துல பரிவின்மை என்பதோ, அல்லது அவர் தயையில்லாமல் இரக்கம் இல்லாமல் இருக்கிறதோ என்கிற ஒரு குற்றங்கள்லாம் பெருமாளிடத்துல ஏறிடாமல் இருக்கும். ஆகையால இந்த தோஷங்கள்லாம் வராமல் இருக்கணும்னாக்க பெருமாள் கர்மான ரூபமான பலத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆகையால கர்மானுபந்தியாக பலத்தை கொடுக்கிறவர் பெருமாள். இது லீலா விபூதியில் அவர் பண்ற ஒரு செயல். ஆகையால இந்த பலத்தை கொடுக்கறது பெருமாள் தான் கொடுக்கிறாரே தவிர கர்மாக்கள் நேரடியாக கொடுக்கல என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்தது கர்மா எப்ப பலன் கொடுக்கும்? இந்த கர்மா இப்ப பண்ண உடனே இது எப்ப பலன் கொடுக்கும்? இப்ப நம்ம விளக்கு போடுறோம், விளக்கு போட்ட உடனே எரியறது, சுவிட்ச் போட்ட உடனே எரியறது, டியூப் லைட்டா இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு எரியறது, அந்த மாதிரி சில மருந்துகள் சாப்பிடுறோம், இது உடனே வேலை செய்யாது, கொஞ்ச நாள் கழிச்சு இது வேலை செய்யும், கொஞ்ச நாள் கழிச்சு வேலை செய்யும்னு ஏதோ சொல்லி சொல்றோம், ஒரு கால விசேஷத்தினால சொல்றோம். அந்த மாதிரி இன்னைக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கோம் இல்ல கெட்ட காரியம் பண்ணிருக்கோம், இதனுடைய பலன் எப்ப வரும் அப்படின்னு கேட்டோம்னா இது நமக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. கர்மாவுக்கு பலன் உண்டுன்றது தெரியும், நல்ல காரியத்துக்கு நல்ல பலன் வரும்ன்றது தெரியும், கெட்ட காரியத்துக்கு கெட்ட பலன் வரும்ன்றது தெரியும், ஆனா அது எப்ப வரும்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது. இது பெருமாள் ஒத்தருக்கு தான் தெரிஞ்சதாக இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆங்கிலத்தில் சொல்லுவா க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட்னு சொல்லுவா, அவருக்கு மாத்திரம்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னு கேட்டோம்னாக்க நாமளே நினைப்போம், நித்திய நித்தியம் எவ்வளவோ நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கவ அவர் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிரமத்தை அனுபவிப்பதாக நமக்கு தோணும். நித்திய நித்தியம் எத்தனையோ கெட்ட காரியங்களை பண்ணிட்டு இருக்கவன் சௌக்கியமா இருக்க மாதிரி லோகத்தில் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கெட்ட காரியம் பண்ணவும் சௌக்கியமா இருக்கான், நல்ல காரியம் பண்ணவும் கஷ்டமா இருந்தான் கஷ்டப்படுறான்னு சொன்னோம்னாக்க, இது இப்ப நல்ல காரியத்தை பண்ணா நல்லது நடக்கும், கெட்ட காரியத்தை பண்ணா கெட்டது நடக்கும்னு சொல்ற கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னா, இல்ல இல்ல இது அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஆனா எந்த நல்ல காரியத்துக்கு இப்ப பலன் வருது, எந்த கெட்ட காரியத்துக்கு இப்ப பலன் வருதுன்றது நமக்கு தெரியாது. ஆகையாலதான் எப்போ எது நடக்கிறதோ, இப்ப ஒருத்தன் தீயவனாக இருந்தான்னா கூட நம்மளுடைய எண்ணத்தினால அவனுக்கு நல்லது நடக்கிறதுன்னு சொன்னாக்கா அவன் எப்பவோ இதுக்கு முன்பு ஜென்மாந்தரத்திலேயோ எப்பவோ ஒரு சமயம் அவன் நல்ல காரியம் பண்ணிருப்பான், அந்த நல்ல காரியத்தினுடைய பலன் இப்ப வருது. இன்னும் ஒருத்தன் நல்லவனா இருந்தா கூட அவனுக்கு ஏதோ சிரமங்கள் ஏற்படுறதுன்னாக்கா அவன் ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற பாபம் இருக்கலாம், அந்த பாபத்தினுடைய பலன் இப்ப அவன் அனுபவிக்கலாம். ஆகையால இதனுடைய பலதசை கர்மாக்களுடைய பலன் கொடுக்கும் சமயம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆளவந்தார் சாதிக்கின்றார், நனிந்தி தங் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயாவியதாயி சோகம் விபாகாவசரே முகுந்த கிரண்டாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. அவர் சொல்லச்சு, நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே, லோகத்துல இழிச்செயல்கள் என்று சொல்லப்பட்டதாக எவை எவை உள்ளவையோ அவை அனைத்தும் என்னால் செய்யப்பட்டவை. அதாவது அத்தனை இழிச்செயல்களை நான் செய்தவனாக இருந்திருக்கேன். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, சஹசிரசோ என்னமயாவியதாயி, ஆயிரக்கணக்கில் என்னால செய்யப்படாத இழிச்செயல்கள் எதுவும் இல்லை அப்படின்னா, ஆயிரக்கணக்கில் நான் ஆயிரம் முறை அந்த இழிச்செயல்களெல்லாம் நான் செய்திருக்கிறேன் அர்த்தம். சரி, பண்ணா பண்ணிட்டு போய் அதுக்காக என்னத்துக்கு இப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் அந்த இழிச்செயல்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல, அதனால நான் பாட்டுக்கு கம்பீரமா இருந்துட்டேன், சுதந்திரமா இருந்துட்டேன். இப்பதான் அந்த இழிச்செயல்கள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டது, ஆகையால இப்ப எனக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் ஏற்படுறது. சோகம் விபாக வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. அப்படிப்பட்ட நான், இப்படிப்பட்ட தீய செயல்களை செய்த நான், அந்த தீய நான் செய்த தீய செயல்கள் எல்லாம் இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பி விட்டதுனால நான் ரொம்ப சிரமப்படுறேன், உன்னுடைய திருவடியின் கீழே வந்து நான் அலறேன். அதாவது என்ன செய்யறதுன்னு தெரியாத கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே. நீ ஒன்ன தவிர வேற யாரும் என்ன ரட்சிக்கிறவா இல்ல, ஆகையால நீ தான் ரட்சிக்கணும், உன்னுடைய திருவடியில விழுந்து நான் கதறேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ அது எப்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது அது பெருமாளுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாருடைய இயல்பு என்னன்னு கேட்டோம்னாக்க, நல்லது நடந்துட்டே போச்சுனாக்க நாம பெருமாளை பத்தி சிந்திக்க மாட்டோம், கெட்டது நடந்ததுன்னா தான் பெருமாளை பத்தியும் ஜோசியாளை பத்தியும் நாம நினைப்போம். இதுதான் இயல்பு. ஆகையால அப்ப அந்த கெட்டது நடக்கிறதுனாக்க நாம பண்ண கெட்ட காரியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நல்லது நடக்கச்சே நாம பண்ண நல்ல காரியம் பலன் கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சது. ஆகையால கர்மாக்கள் எப்போ பலன் கொடுக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தன் போய் சேர்றான்னாக்க, சேர்ந்த உடனே 58வது வயசுல அவனுக்கு ரிட்டையர்மெண்ட், 60வது வயசுல ரிட்டையர்மெண்ட்னு ரிட்டையர்மெண்ட் டேட்டும் சேர்த்து போட்டு கொடுக்குற மாதிரி இந்த கர்மா பண்ண உடனேயே இந்த கர்மாக்கு பலன் இன்னைக்கு இது வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது என்ன வரிசையில் இருக்கும், இது சீக்வன்ஸில் வருமா, வருஷ வரிசையாக வரணுமா, இல்லை முன்ன பண்ண கர்மாக்கு பின்னாடி பலனா, இல்லை பின்னாடி கர்மாக்கு பண்ணாக்கு முன்னாடி பலன் வருமா, இது எப்படின்றதெல்லாம் நமக்கு யாருக்கும் தெரியாது, இது பெருமாளுக்கு தான் தெரியும். ஆகையால் அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்குற விதம் எம்பெருமானையே சார்ந்திருக்கிற அப்படின்னால நாமும் அந்த கர்மாக்கள் பலன் கொடுக்காத ஒரு சமயம் போகாது என்பதை மனசில் நினைத்து கொண்டு நாம செயல் செய்யணும். இது கர்மா எப்படி பலன் கொடுக்கறத பத்தி பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.